ஸ்ரீமன்னூதன ரங்கநாத திராரப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னூதன லக்ஷ்மணார திராத் சம்பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீ பாசேந்திர கடாட்ச தந்திர சுதா லட்சியாத்ம யோகாங்கிதம் ஸ்ரீமன்னூதன வாகதீஜயமினம் பக்தியாசிரயாமோ குரு நவ்ய வாகீஷ யோகீந்திர ஹயாஸ்ய பதசேவினம் பிரம்மதந்திர ஸ்வதந்திர ஆர்யம் பஜாம ஸ்வாத்ம சம்பதம் யஸ்ய வாக்ருதி பர்யந்தாய திராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜ்ஞான கணஸ்வரூபம் விஜ்ஞான விசாரண மத்த தீக்ஷம் தயாநிஜம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அஹம் பிரபத்யே. சபாயை நமஹ. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். எதிராய சப்ததியில அஞ்சாவது ஸ்லோகத்தை நாம இப்ப அனுபவிக்க இருக்கின்றோம். நாதேன முனி நாதேன பவேயம் நாதவானஹம் யஸ்ய நைகமிகம் தத்துவம் அஸ்தாமலகதாம் கதம். நாதேன முனி நாதேன பவேயம் நாதவானஹம் யஸ்ய நைகமிகம் தத்துவம் அஸ்தாஹமலகதாம் கதம். யஸ்ய எந்த ஒரு நாதமுனிகளுக்கு நைகமிகம் தத்துவம் வேத பிரதிபாத்தியமான தத்துவமானது அஸ்தாமலகதாம் கதம் உள்ளங்கை வெள்ளிக்கணி போல ஆனதோ தேன நாதேன முனினா அந்த நாதமுனியினாலே அகம் நாதவான் பவேயம் அடியேன் நாதனை உடையவனாக ஆகின்றேன் அப்படின்னு இந்த இடத்துல சுவாமி தேசிகன் பிரதிபதார்த்தத்தை சாதிக்கின்றான். இந்த ஸ்லோகத்துல ஒரு அழகான சொல் விளையாட்டு இருக்கு. நாதேன முனினா தேன நாதேன முனி நாதேன ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். நாதேன முனினா தேன முனிகளுக்குள் நாதன் அவரால் நாதேன முனிநாதேன அந்த நாதனாகிற முனியினாலே அப்படின்னு இரண்டு விதமாக இந்த இடத்துல அர்த்தம் சொல்லப்படுகின்றது. நாதமுனியினுடைய பெருமைகளை விளக்கும் பொழுது சென்ற ஸ்லோகத்தின் மூலமாக நம்மாழ்வாருடைய பெருமையை ரொம்ப அழகா சாதித்தார் சுவாமி தேசிகன். இந்த இடத்துல நம்மாழ்வாருக்கு சிஷ்யராக இருக்கக்கூடியதான நாதமுனிகளுடைய பெருமைகளை இந்த ஸ்லோகத்தின் மூலமாக சாதிக்கின்றார். ஒருமுறை திருக்குடந்தையில எழுந்தொழியிருக்கக்கூடியதான நடந்த கால்கள் நொந்தவோ அப்படின்னு ஆழ்வாரால மங்களாசாதனம் செய்யப்பட்டதான பெருமாள் ஆறாவ அமுதன் சன்னதியில ஆறாவ அமுதே அடியேன் அப்படின்ற பாசுரத்தை அர்ச்சகர் சாதிக்க கேட்டு திருவாய்மொழி முழுவதையும் அறிய விரும்பியவராக நாதமுனிகள் ஆழ்வார் திருநகரிக்கு எழுந்தருளுகிறார். அப்படி எழுந்தருளி ஒரு ஜோதிஷ் அவரை அழைத்துக் கொண்டு செல்கிறது. மதுரகவி ஆழ்வாருடைய கண்ணினும் செருத்தா அம்பினால் அப்படின்ற பிரபந்தத்தை உபதேசமாக பெற்று 12,000 12,000 தடவை அதை ஜபித்து யோகத்தின் மூலமாக நித்திய சூரியாக இருக்கக்கூடியதான நம்மாழ்வாரை சாட்சாத்கரித்து அவரையே ஆச்சாரியனாக வரித்தவர் நம்முடைய நாதமுனிகள். அவரிடத்துல நடைமுறையில வழக்கத்துல மறைந்ததாக இருக்கக்கூடியதான திருவாய்மொழியையும் மற்ற பிரபந்தங்களையும் சம்பிரதாய ரகசியங்களையும் பிரம்மசூத்திரத்துடைய அர்த்தங்களையும் உபதேசமாக பெற்றவர் நாதமுனிகள். இந்த 4000 திவ்ய பிரபந்தங்கள் எல்லாத்தையுமே தன்னுடைய மருமான்களாக இருக்கக்கூடிய கீழேகத்தாழ்வான் என்கின்ற ஸ்ரீகிருஷ்ணனுக்கும் மேலையகத்தாழ்வான் என்கின்ற ஸ்ரீவரதனுக்கும் தாளத்தோட இன்னிசையில் கற்பித்தவர் நம்முடைய நாதமுனிகள். காலம் வளம் புரிய காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி இன்னிசை தந்தவள்ளல். சுவாமி தேசிகனே ரொம்ப அழகா சொல்றார் நாதமுனிகளுடைய பெருமைகள். இந்த நாதமுனியின் மூலமாகத்தான் சம்பிரதாயத்துடைய ரகசியங்களும் பிரம்மசூத்திராதிகளும் பிரபந்தங்களும் நமக்கு கிடைச்சது. அதனாலதான் ஆச்சாரிய ஸ்தானத்துல முதல்ல இருக்கார் இவர். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் அப்படின்னு சொன்னாலும் கூட நம்மாழ்வார் அதாவது பூலோகத்திற்கும் ஸ்ரீவைகுண்டத்திற்கும் ஒரு இணைப்பை ஏற்படுத்தியவர் அப்படின்னால் சுவாமி நாதமுனிகள் தான். நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயமானது தீபோத்பன்ன தீபம் அப்படின்னு சொல்லுவார். தீபத்தின் மூலமாக உற்பத்தியான ஒரு தீபம், ஒளியில் தோன்றிய ஒளி போல பிரகாசிக்க தொடங்கியது நாதமுனியின் மூலமாக. இவருக்கு 8 சிஷ்யர்கள் இருக்கிறார்கள். இதை ரகசியத்ரய சாரத்துடைய ஆரம்பத்துல குரு பரம்பரா சாரத்துல மிக அழகாக சுவாமி தேசிகன் சாதித்திருக்கிறார். இவர் நியாய தத்துவம் அப்படின்ற ஒரு யோக ரகசியத்தையும் அருள் செய்திருக்கிறார். ஏறக்குறைய 340 ஆண்டுகள் லீலா விபூதியிலே எழுந்தருள் இருந்தார் அப்படின்னு சரித்திரம் சொல்லப்படுறது. நம்மாழ்வாருக்கு சீடர் நாதமுனிகள். இவருடைய திருநாமம் ஸ்ரீரங்கநாதன் அப்படின்னு திருநாமம். இப்போ இந்த ஸ்லோகமே பார்த்தால் நாதேன முனி நாதேன அப்படின்னு இருக்கு. இப்போ பெயரினுடைய ஒரு பாதியை சொல்லி அழைப்பது என்பது லோகத்தில் இருக்கக்கூடியதான ஒரு வழக்கம். இப்போ எப்படிவானாலும் இதை பொருள் கொள்ளலாம் அப்படின்ற போல சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை அமைத்திருப்பது மிகச்சிறப்பான ஒரு விஷயம். அதனாலதான் இங்க பெயரை சொல்லும் பொழுது பாதியை சொன்னாலும் முழுவதும் சொன்னதாக ஆகும் அப்படின்னு ஒரு தமிழ்ல ஒரு வழக்கம் இருக்கு. அந்த நீதியின் அடிப்படையில இவர் ஸ்ரீரங்கநாதனாக இருக்கக்கூடியவரை நாதன் அப்படின்னு அழைக்கிறார். இவர் யோகத்தினால நம்மாழ்வாரிடத்துல பக்தி பண்ணி வேதத்துல சொல்லப்பட்டதாக இருக்கக்கூடிய பரபிரம்மத்தினுடைய சுரூபத்தை, எம்பெருமான் சீமன் நாராயணனுடைய சுரூபம், திவ்யமங்கல விக்கிரகம், திருக்கல்யாண குணங்கள், ஐஸ்வர்யம், உபய விபூதிகள், உபய லிங்கங்கள், இதெல்லாவற்றையும் பிரமாணங்களோட ஆழ்வாரால உபதேசிக்கப்பட்டவராக நன்கு அறிந்தவராக இந்த லோகத்திலே பிரதமாச்சாரியனாக அதாவது எம்பெருமான், பிராட்டி, விஸ்வக்சேனர், நம்மாழ்வார் இவர்களுக்கு பிறகு ஆச்சாரியனாக எழுந்தருளியிருந்தார். தத்துவஹித புருஷார்த்தங்களை உள்ளங்கனி நெல்லிக்கனி போல உள்ளங்கை நெல்லிக்கனி போல அறிந்தவர். இவர் பகவத் தியானம் பண்ணும் பொழுது யோகிகளுக்குள்ள உத்கிருஷ்டமானவராக திகழ்ந்தார். அதனால்தான் தன்னுடைய மருமான்கள் மூலமாக மருமகன்கள், சில இடங்கள்ல மருமகன்கள் இருக்கு, சில இடங்கள்ல மருமான்கள் இருக்கு. அப்படி தன்னுடைய மருமகன்கள் மூலமாக லோகத்துல இதற்கு பிறகு வரக்கூடிய சந்ததிகள் எல்லோரும் பகவத் விஷயத்தை நன்றாக அனுபவிக்கும்படியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தாளத்திலே இன்னிசை தந்தவள்ளல் அப்படின்னு சொல்லப்படுறது. இவருடைய சரித்திரமே ரொம்ப அழகா இருக்கும். ஒரு அரசவையில தாளத்தின் மூலமாக இன்னிசை தந்த வள்ளலாக இருக்கிறார் என்ற ஒரு சரித்திரம் இவருடைய குரு பரம்பராசாரத்தில் சொல்லப்படுறது. அடியன் ஏற்கனவே விஜயாபித்தா போல நாத்தேன முனினா தேன பவேயம் நாத்தவானகம், நாத்தேன முனினா தேன பவேயம் நாத்தவானகம் அப்படின்னு நாதமுனிகளுக்கு இரண்டு விதமாக வந்தனம் செய்கிறார். முதல் பிரகாரம் நாத்தேன அப்படின்னு இருக்கு, நாத்தேன முனி நாத்தேன ரங்கநாதன் அப்படின்ற முழு பெயர், அதை சுருக்கமாக நாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரபு எல்லா காலத்திலுமே இருக்கு. எப்படி இந்த காலத்துல இருக்கோ அது மாதிரி ஸ்ரீகாந்த எல்லாரும் எப்படி ஸ்ரீ அப்படின்னு கூப்பிடுறாளோ அது மாதிரி எல்லாத்திலயும் இருக்கு. எல்லா இடங்களிலும் அந்த மாதிரியான ஒரு வணக்கம் எல்லா சமயங்கள்லயும் இருக்கு. சத்யபாமா அப்படின்றத பாமான்னு கூப்பிடுற வணக்கம் இருக்கு. பெருமாள் பேரை தான் வைக்கணும், அது ஒரு மரபு. அதனாலதான் இவருடைய திருநாமம் ரங்கநாதன். அத சுருக்கி இந்த இடத்துல நாத்தேன அப்படின்றார். அவர் யாரு அப்படின்னா முனிவர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர். முனிநாம் நாத்தகா தேன, அதாவது முனி சிரேஷ்டனாலே அப்படின்னு சொல்லப்படுறது. நாத்தேன முனினா நாதமுனியினாலே தேன அப்படின்றது ஒரு விசேஷம். அந்த நாதமுனியினாலே அப்படின்னு சொல்லப்பட்டது. பவேயன் நாதவானகம் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா அவர் இருக்கிற காலத்தின் காரணத்தினாலேயே நான் நாதனை உடையவனாக ஆகின்றேன் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அதாவது அவருக்கு தொண்டன் அப்படின்றது காட்டப்படுறது. பக்தன், சேவகன், தாசன் இதெல்லாம் சொல்றாரு. நாதமுனிகள் இருக்கிறபடினால எனக்கு ஒரு நாதன் இருக்கின்றான், அப்படிப்பட்ட நாதனை போற்றி பணிகின்றேன் அப்படின்னு முதல்ல ஒரு அர்த்தம் சொல்றாரு. இரண்டாவதுல இப்போ வேதத்தினால சொல்லப்படக்கூடியதான தத்துவஹித புருஷார்த்தங்கள் இதெல்லாவற்றையும் சூக்ஷ்மமாக நன்கு அறிந்தவர், தன்னுடைய உள்ளங்கை நெல்லிக்கறி போல கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுறது. நைகமிகம் தத்துவம் வேதத்தில் சொல்லப்பட்டதாக இருக்கக்கூடிய பகவத் தத்துவம் எல்லா தத்துவத்தையும் பூர்ணமாக அறிந்தவர் நாதமுனிகள். அஸ்தாமலகதாம் அப்படின்னு சொன்னார், எல்லா விதமான விஷயங்களையும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல வைத்துக் கொண்டவர். சுபாம் நிமித்தானி சுபானி பேஜிரே அப்படின்னு சொல்லப்படுறது. ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல ஹனுமான் அந்த சீதை இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்றவுடனேயே சுப சகுணங்கள்லாம் பிராட்டிக்கு தோன்றியது அப்படின்னு சொல்றார். அது மாதிரி நாதமுனிகள் இந்த லோகத்திலே அவதரித்து இப்படிப்பட்ட தத்துவஹித புருஷார்த்தங்களை ஆழ்வாரிடத்திலே உபதேசமாக பெற்று நம்ம எல்லோரையும் உஜ்ஜீவிப்பதற்காகவே லீலா விபூதியிலே ஏறக்குறைய 340 ஆண்டுகள் இருந்தார் அப்படின்னால் பெருந்தொழி இருந்தார். அப்படிப்பட்ட நாதமுனிகளுக்கு அறிவை போட்டவன் யாரு? அடியேன் அப்படின்னு சொல்றார். அகம்தா சர்வபாபேப்யா மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு சொன்னார் பெருமாள். அங்க அகம் அப்படின்னு நான் இருக்கிறேன் அவன். அது மாதிரி நாதமுனிகள் நான் இருக்கிறேன். லுப்தமா இருந்த 4000 பாசுரங்கள் ஆழ்வாரிடத்திலிருந்து பெற்று நம்ம எல்லோரையும் பகவத் விஷயத்திலே மூழ்கடிக்க செய்த காரணத்தினால இவர் எனக்கு நாதன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல ஆழ்வாருக்கு பின்னாடி இருந்த இருண்ட காலத்தை போக்கடித்தவர் நம்முடைய நாதமுனிகள் என்ற அடிப்படையில நாதமுனிகளை ஸ்தோத்திரம் என்றார் இந்த இடத்துல. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.